மோதமான முனி பிருந்த கட்பதாம் பாதி முக்தி மகரந்த வருஷணி காபிரங்க நிருபதேப்பதாம்புஜே கன்னிகா கனக பாதுகாமயி. ஸ்லோகம் 797. மோதமான முனி பிருந்த கட்பதாம் பாதி மௌத்திக மகரந்த வருஷணி காபிரங்க நிருபதேப்பதாம்புஜே கன்னிகா கனக பாதுகாமயி. பெருமான் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். திருவிக்ரம அவதாரத்தில் ஒரு திருவடி மேலே இருக்கு. மேலே வந்த திருவடிய மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் அங்கே இருக்குமே இருக்காரு, அவரெல்லாம் வந்து சேவிக்கிறான். தேவர்கள் தான் வந்து சேவிக்கிறான். அந்த நிலையை பார்த்து வர்ணிக்கிறார் இப்ப சுவாமி தேவிக்கம். பதாம்புஜே ரங்கநிருபதேகே பதாம்புஜே ரங்கநிருபதேகே ரங்கராஜா ரங்கராஜாவுற திருவிக்ரமதாம்பு எம்பெருமான் அவருடைய பதாம்புஜே. பதாம்புஜனா திருவடியாகிற தாமரை. ஆக திருவடியாகிற தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூல இந்த பாதுகை இருக்கேன். இதை பேர் சொல்லி கனக பாதுகாமயி தங்கமயமாக பாதுகேன். தாமரைப்பூல நடுவில் கன்னிக்கா காய் இருக்க அது எப்படி இருக்கும், கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இல்லையா. இந்த பாதுகையும் தங்க பாதுகையான கொஞ்சம் மஞ்சளாக இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரைகள்ல நடுவில் இருக்கக்கூடிய அந்த திருவடி இருக்க பாதுகை இருக்க அது வந்து அந்த தாமரை காய் மாதிரி இருக்கு இல்லையா. அந்த காய மாதிரி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல முனிவர்கள் தான் வந்து சேவிக்கிறாங்க. பெருமாள் திருவடிய மோசமான முனிவன் தாமரைப்பூ மலர்ந்ததுன்னா இந்த காலையில நிறைய தேனை ஒழுகும் புரிஞ்சுதா. அந்த தேனை சாப்பிட்றதுக்காக நிறைய செய்யெல்லாம் வண்டிகள்லாம் வந்து மொய்க்கும். இந்த இடத்துல மகர்ஷிகளாகிற வண்டுகள் இருக்கு. மகர்ஷிகளாக வண்டுகள் திருவிக்ரமதாவார திருவடிய மேல இருக்கின்ற திருவடிய திருவடி தாமரைய சேவிக்கிறதுக்காக வந்து முக்கிய ராத்திரியம். அதனால மோதமான ரொம்ப சந்தோஷப்படுகின்றன. முனிவர்கள் கூட்டமாக வண்டு கூட்டங்களை உடையதாக இருக்கு. இந்த பாதுகையாக கன்னிகா அதாவது தாமரைக்காய் இன்னும் எப்படி இருக்கு பாதிமூர்த்தி மகரந்த வருஷினி. அது என்ன பண்றது, தாமரைப்பூல அது தேனை வருஷிக்கும் தாமரைப்பூ இல்லையா. இந்த திருவிழியாக தாமரைப்பூவில் இருக்குமையான கன்னிகையில என்ன தேன் வருஷிக்கிறது அப்படின்னா முக்தி மோட்சமாகற தேன் இருக்கேன் அது வருஷிக்கிறது. அந்த பெருமாளை செவிச்சா உடனே மோட்சம் கிடைக்கிறது. திருக்கிராமதாரை பெருமான செவிச்சேன். அதனால மோட்சமாகற தாம் இது தேனை அப்படியே வருஷிக்கிறது அந்த கன்னிகா. மேலும் காபிரங்க நிருபதேப்பதாம்புஜே கன்னிகா கனக பாதுகாமயின். ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை இருக்கும்படியான கர்ணிகா ரூபமாக அது தாமரை பூவில் இருக்கும்படியான நடுவில் இருக்கிற காய் ஓர பாதுகா தேவி நீ தேவதாயிக்கிறார். இங்க பாதுகையை மஞ்சளா இருக்கு. பாதுகைக்கு நீல மணி இருக்கோ இல்லையா. நீல மணிகள்லாம் கொஞ்சம் கருப்பான மணிகள்லாம் எப்படி இருக்கு, வண்டுகள் மாறி இருக்கு, வண்டுகள் மயிக்கிற போல இருக்கு. அதை உருவகப்படுத்தி அங்கே மிருஷிகளாக வண்டுகள் வந்து மயிக்கின்றன. மோசமாக தேரை பொய்கிறது அதை பழகிறது. இந்த வண்டிக முனிவர்கள்லாம் மோட்சத்தை பெறுகிறார்கள். அப்போ ஏற்பட்ட பாதுகையானது மோட்சத்தையே வருஷிக்கிறது கன்னிகாரூபமாக இருந்துண்டு அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. இங்கே சுவாமி சரதாஜார் சுவாமி என்ன பண்ணார், திருவிக்ரமாவதாரத்தை எப்படி எடுத்துக்கிட்டார். ஏன்னு கேட்டமானாக்க பாதுகை வந்து கன்னிக்க மாதிரி இருக்கணும். பெருமாளுடைய திருவடி கீழே இருந்ததுனாக்க அந்த தாமரை பூல தொங்கலாப்புல இருக்கும் பாதுகை இல்லையா. ஆனா திருவிக்ரமாவதாரத்தில் பாதுகை திருவடியா இருந்து ஒசரா இருக்கு. ஒசரா இருந்தா திருவடிய திருவடி தாமரை இருக்காங்க. தாமரை மேலதானே அந்த காய் இருக்கும். அதனால பாதுகைய தாமரை காயாக கன்னிக்காவாக சொல்லலாம். கன்னிக்காக சொன்னா அதுல தேன முக மோசமான மருஷமானதுக்கு தேனை பருகிறதுக்காக முனிவர்களாகிற வண்டிகள் எல்லாம் வந்து மொய்க்கின்றன என்று அழகாக வர்ணித்தார். அல்லது அது உத்தமர் சாமி வேறொருவனுக்காக வர்ணம் பண்ணார் அப்படிங்கிற பலம் புஜேன்னு சொன்னாக்க எம்பெருமானுடைய திருவுடியினுடைய திருவுடியாக தாமரையும் எடுத்துக்கொள்ள மாட்டான். பதம்னா ஸ்தானம் அர்த்தம் சரிதா. பெருமாள் எப்போவும் எதிர எடுத்துருப்பாருனாக்க பெருமாளுக்கு பாதபீடம் உண்டு. அந்த பாதபீடம் எப்படி பற்றி இருக்கும் தாமரப்பூ மாதிரி இருக்கும். அதாவது பாதபீடமாக இருக்கும் தாமரப்பூ நம்ம எடுத்துட்டோம்னாக்க அந்த பாதபீடமாக தாமரப்பூ மேல கன்னிக மாதிரி பாதுகை இருக்கும் அல்லவா. ஆக கன்னிகமாக இருக்கும் பாதுகை அதை மொழிக்கிறதுக்காக முனிவர்களாக தேன்கள் வந்து மொழிக்கிறது. அதுல மோசமாக தேன் கிடையாது வருகிறது அதே முனிவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லலாம். ஆக இரு நிமிஷாக பொருள் கொண்டு இங்கே பாதுகா செய்யானவர் மோசத்தை வருகிறார் என்று அழகாக சாதுரியமாக பேசுகிறது சுவாமி ஜெயிக்கன் இந்த ஸ்லோகத்தில். யுகவதம் துல்யராகம் எதுபதிரதிஜக்ரே யாவதோருபேதான் சதிதமதிவிகல்பம் விபதீ சன்னிவேசம் தவகுலுபதரட்சே தாவதீ மூர்த்திராசீத். ஸ்லோகம் 798. யுகவதன்விதாஸ்யன் யௌவதம் துல்யராகம் எதுபதிரதிஜக்ரே யாவதோருபேதான் கடிதமதிவிகல்பம் விபிரதி சன்னிவேசம் தவசலுபதரட்சே தாவதி மூர்த்திராசீத். கிருஷ்ணாவதார காலத்தில் நரகாசுரன் 16,000 இளம் ஸ்திரீகள் எல்லாம் கைது பண்ணி ஜெயில் அடைச்சிருந்தோம். அப்பொழுதும் 16,100 ஸ்திரீகள் அவரெல்லாம் நரகாசுரனை கொன்று அவர்கள் எல்லாரையும் விடுவித்தார் சுவாமி. விடுவித்து பிற்பாடு அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க அதே அவ வாத்துக்கு போங்கன்னு சொன்னா மாட்டோம்னு சொல்லலாம். எல்லாம் உடனே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக எல்லாருக்கும் தன் நிலையே காதல் ஏற்பட்டது. ஆக 16,100 ஸ்திரீகளையும் எம்பெருமான் தானே கல்யாணம் பண்ணி கொண்டான். அவரெல்லாம் எப்படி இருந்தான்? யுகபதன் விதாஸ்தியன் யுவகம் துல்யராகம் துல்யராகம். அந்த யுவதி ஸ்திரீகள் அத்தனை பேரும் எம்பெருமானத்தில் ஒரே விதமான ஆட்சியை கொண்டிருந்தார்கள். எம்பெருமானத்தோடு நாடுவது இல்லை என்று இருந்தார்கள். அப்போ என்னாச்சு? பெருமாள் 16,100 எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணி தனித்தனி வீட்டில் அவரோட பாணிக்கரணம் பண்ணிட்டார். அப்போ அந்த சமயத்தில் அவர் 16,100 ரூபம் எடுத்துட்டாரோ இல்லையா? அந்த சமயத்தில் அத்தனை ரூபம் எடுத்துட்டா பாதுகாப்பு என்ன பண்ணித்து அப்படின்னு கேட்டாக்க எது பதில் நதிஜக்கிரே யாவதோ ரூபேதான் கண்ணன் எத்தனை ரூபங்கள் எடுத்தானோ சரீரம் அதி விகல்பன் இப்படி சன்னிவேசம் தவகுலுபதே தாவதி மூர்த்திராசீது. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவானாக்க அவன் 16,100 ரூபம் எடுத்துட்டாக்க நீ 32,200 ரூபத்தை நீ எடுத்துக்கிட்ட இல்லையா? ஒரு பெருமாளுக்கு 2 திருவடி 2 பாதுகை யாக 2 பாதுகை அப்படி ரூபம் எடுத்துக்கோன. அது பெருமாள் எத்தனை ரூபம் எடுத்துட்டாரோ அதுக்கு தகுந்த இப்படி அதை அதிகரிக்க முடியாத அதிவிகல்பம்னாரு. அதை அதிகரிக்க முடியாத ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அது அதிகரிக்க முடியாத ரூபமான இது அப்படின்னாக்க அது 16,100 அப்படின்னு சொன்னாக்க இதே 32,200 ரூபத்தை பாதுகாத்தி எடுத்துக்கிட்டார். அப்படி இருந்துட்டு எல்லாரையும் அவளுக்கு எல்லா இடத்துலையும் இருந்துட்டு கண்ணனை அனுசரிச்சுட்டு எப்பொழுது இருந்தாய்? அதனால நீ மனசு மனசு வச்சா என்ன பண்ணுவேன் நீ கேட்டவனா எம்பெருமான எப்போதும் 1 நிமிஷம் கூட பிரிய மாட்டாய். அப்பொழுது அவன் எவ்வளவு ரூபம் எடுத்திருந்தாலும் அவ்வளவு ரூபத்தை எடுத்துக்குவாய். இப்போ திருவிக்கிராம உதாரத்தில் எவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டாயிரம். அதுபோல எத்தனை சரீரங்கள் நிறையா பெருமாள் எடுத்திருந்தாலும் கூட அதில் கேட்பபடி அத்தனை உருவத்தை நீ எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கெங்கிரம் பண்ணினாய் பாதுகா தேவி தேவைப்பட்டவர் நீ என்று பாவியனுடைய பெருமையை சுவாமி வர்ணிக்கிறார். இது விஷ்ணு புராணத்தில் சொல்ற காலத்தில் ரத்னசாரிகளான் ஷோடசேஸ்ரீசிரஸ்ராணி சதமேகம் ததாதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகீ சுதா ஏகைகாம் சேவ பாஸ்கன்யாம் மேலே மதுசூதனம் மமைவ பாணி கிரகணம் மைத்ரேயகிருதவாரிதி ஷோடசஸ்ரீசிரஸ்ராணி சதமேகம் பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரீகள் அத்தனை பேரையும் ஜெயிலிருந்து விடுவிச்சார். விடுத்தா என்ன வேணும் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுபா தேவகி உத்தமான கண்ணன் என்ன பண்ணா அவர்கள் எல்லோரும் கண்ணனையே காதலித்த அப்படின்னாலே அத்தனை ரூபத்தை இவர் எடுத்துக்கொண்டார். அப்போ எடுத்து கொண்ட போது அவ என்ன நினைச்சுட்டா அப்படின்னு கேட்டோம்னாக்க அவ நம்ம கையை பிடித்து நம்ம தான் கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சுட்டாலே வெளியே இன்னொரு பண்ண அவர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கல. அவ்வளவுதான் செஞ்சு அவன் தனித்தனி கிரகத்தில் இருக்க முடியாது பண்ணிவிட்டார். அதனால கண்ணன் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட்டு இருந்தாலும் தெரிஞ்சுதான். ஆக பதினாறாயிரத்தி நூறு ரூபம் எடுத்துக்கொண்டு என்ன நீ எல்லா சோழ ஸ்திரீகளையும் பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரீகளையும் தன்னுடைய மனைவாளாக ஏற்றுக்கொண்டு அவளை அனுகிரகித்தார்களா அந்த சமயத்துல பதிலாளி என்ன பண்ணா அவனும் அதற்கேற்ப அதிகம் மிஞ்ச முடியாத ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா பதினாறுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபத்தை எடுத்துக்கொண்டு நீ அவளுக்கு ஒரு கண்ணனுக்கு கைங்கறி பண்ணி கொண்டிருந்தாய். ஆக அப்ப ஏற்பட்ட பெருமாள் விட்டு பெய்யாத ஒரு தன்மையை உடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி என்ன சாதிக்கிறபடி தத்தத்விருத்தே அனுகுணதையா வாமனீம் யாபினீம் வாம் பிராப்தே ரங்க பரிதேவே பூமிகாம் சூத்ரதாரே மன்யே விஸ்வஸ்திதிமய மகாநாடிகாம் நேதுகாமா நானா சம்ஸ்தா பவதி பவதி பாதுகே நர்த்தகீவ. ஸ்லோகம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது. தத்தத்விருத்தே அனுகுணதையா வாமனீம் யாபினீம் வா பிராப்தே ரங்க பிரதிரவிபவே பூமிகாம் சூத்ரதாரே மன்யே விஸ்வஸ்திதிமய மகாநாடிகாம் நேதுகாமா நானா சம்ஸ்தா பவதி பவதி பாதுகே நர்த்தகீவா. ஸ்ரீரங்கம் என்ற அழகான நாட்டிய மேடை, அந்த நாட்டிய மேடல நாடகம் ஆடுற ஆறு ரங்கநாதன் நாட்டியம் ஆடுறான். நாடகக்காரி பாதுகாதி மேவி இந்த நாட்டியம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா தேவோன சுபமாதனோது திசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கேதாமை லப்த நிர்பர செய்தி அத்தியட்சிரோ பாவுகை. பல பேர் உலகங்கள்லாம் பார்த்துட்டு தேதியில என்ன நடக்கிறதுன்னு பாக்கிறதுக்காக அந்த ஐயா சினிமா பார்க்க வர அளவுலையோ அது மாதிரி நாட்டிய நாடக மேடல சுத்தி பக்கத்துல உட்காந்து எல்லாம் பார்க்க ஆராய்ச்சிப்படுறாங்க. சரிதான், இது உலகமாறு பெரிய ஸ்ரீரங்கம் பெரிய நாட்டிய மேடல பல உலகங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அது ஆறு நாட்டியம் ஆடுறதா எம்பெருமான் எத்தனை விசாரணை வேலை எடுத்துனாட்டையும் புதுசு புதுசா நாட்டியம் ஆடுறான். எப்படி விசாவதாரம் எடுத்து பல அவதாரங்களுடைய நாட்டியத்தெல்லாம் நாடி காட்டுறான். எதுக்கா பெருமாளோட அவதாரமா எடுக்கிறான் அப்படிங்கிட்டோம்னா இந்த ஆடுற நாட்டத்துக்கு என்ன பேரு பிரபஞ்ச ரட்சான பேரு, அது உலக பாதுகாப்பு. லோகத்தில் இருக்கிறான மக்களை எல்லாரும் பாதுகாக்க வேண்டும் என்ன லோக மக்களை பாதுகாப்பது என்கிற பெயர்ல பெரிய நாடக நடிகர் நடிக்கிறார் பெருமாள். அதுல முதல்ல ஒவ்வொரு அவதாரமா எடுத்து ஒவ்வொன்றும் எடுக்கிறார். அப்படி அவதாரம் எடுக்கிற காலத்துல சத்தத்விருத்தே அனுகுணதையா வாமனீம் யாபினீம் வாம் ரங்கபதி ரங்கபதி ரங்க பிரதிதவே பூமிகாம் சூத்திரதாரே. ரங்கநாதன் ரங்கமான நாட்டிய மேடல பிரசித விபவா ரொம்ப அழகா நாட்டியம் ஆடுவான். அப்படி நாட்டியம் ஆடுறதுல பல அவதாரம் பத்து அவதாரம் கொடுத்து ஒவ்வொரு அவதாரத்தையும் நாட்டியம் ஆடுறான். அப்படி ஆடுற காலத்துல என்னென்ன அவதாரம் எடுத்து பெருமாள் ஆடுறாரோ அந்த நாடகக்காரருக்கு தகுந்தபடி நாட்டியக்காரியாக பாதுகாப்பு என்ன பண்றா அதுக்கேற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு அவளும் கூட ஆடுறாங்க. ஏன் இவளுக்கும் உலகத்தில் இருக்கின்ற மக்களை பாதுகாத்தணுங்கிறது ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறார்கள். ஆக உலகத்தை காப்பது என்கிற ஒரு பெரிய நாடகத்தை நடிக்கிறபடினால அந்த நாடகத்துல தானும் பங்கு கொண்டு அழகாக ஆடுறான். அப்படி ஆடச்ச பெருமாள் வாமனாவதாரமாக நடித்தார்னா சின்ன பாதுகையா இருந்துட்டு ஆட்சி மாறுறான். அவரே பின்னாடி வளர்ந்தார்னா திருவிக்கரணா வளர்ந்தார்னா அதுக்கு தகுந்தபடி பெரிய உருவத்தை எடுத்துட்டு அந்த உருவத்துக்கு தகுந்தபடி தான் இருந்துட்டு நாட்டியக்காரியாவது நாடகமாடுறான். அதே ராமாவதாரம் எடுத்தார்னா அவனுக்கு தகுந்தபடி ராம குழந்தை இருக்கிறது ஒரு சமயம், ராவணவதம் பண்ணச்சே ஒரு நிமிஷம் இருக்கும். ஆக அவனுடைய அவஸ்தா பேதங்கள் இருக்கும் இல்லையோ, பால்யத்திலே தாரபதி பால்யம் கௌவாரம் என்ன எவ்வளவு செல்வம் அமர்ந்து வாரதன் அதிக பருவம் வயசான காலம். ஆக எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி பெருமாள் இருப்பாரோ அவதார காலத்துல அதற்கு தகுந்தபடியான உருவத்தை எடுத்துக்கொண்டு உடனே இருந்து நீயும் அந்த நாட்டியத்தை பிரபஞ்ச ரட்சை உலகத்தை காப்பதாக என்கிற ஒரு பெரிய நாடகத்தை நீ நடித்து காட்டுகிறாய். மன்யே விஸ்வஸ்திதி மய மகா நாட்டிகாம் துகாமாம் எப்பேற்பட்ட நாடகம் அப்படிங்கிட்டவனாக்க விஸ்வஸ்திதி, விஸ்வஸ்திதினா உலகத்தை பாதுகாப்பது. ஆக உலகத்தை பாதுகாப்பதாக ஒரு பெரிய நாடகம். அந்த நாடகத்தை அழகாக நடித்து காட்டணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ற, நானாசம்சா பவதி பாதி கேடே நசீவா நானாசம்சா பவதி பவதி. நீ பல விதமான உருவத்தை எடுத்துக்கிறேன் தெரிஞ்சுதான். பெருமாள் என்னென்ன உருவம் எடுக்கிறாரோ அந்தந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பாதுகையா பாதுகாப்பா பக்கத்தில் இருந்துட்டு நீயும் நாட்டியமாடி உலகத்தை பாதுகாப்பதற்காக தான் பெருமான் பல உருவம் எடுத்து வேடம் போடுறான். அதுக்கு தகுந்த நீயும் வேடம் போட்டுட்டு உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தயாராக கூழ் உடனிருந்து நீ நாட்டியத்தை ஆடுகிறாய். ஆக அப்பேற்பட்ட நாடகம் பெருமாளர்களுடைய எந்தெந்த ரூபம் எடுக்கிறானோ அதற்கேற்ற உருவங்கள்லாம் எடுத்துக்கிண்டு உலகத்தை பாதுகாக்கிற ஒரு நாடகத்தை நீ அழகாக எடுத்து காட்டுகிறாய் என்றால் உலகத்தை காப்பதற்காக நீ எம்பெருமானோடும் அதற்கேற்ற உருவத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவ்வப்பொழுது அதற்கு ஏற்றபடி தயாராகிறாய் என்று நான் ஜெய்கின் சாய்கிறபடி இந்த ஸ்லோகத்தில் மானே பரம் சமானே பிரத்யக்ஷேனாகமேனாபி ஹரிசரணஸ்யதவாபி தூ வைஷம்யம் ரக்ஷரக்ஷகத்வாப்யாம். ஸ்லோகம் 800. மானே பரம் சமானே பிரத்யக்ஷேனாகமேனாபி ஹரிசரணஸ்யதவாபி தூ வைஷம்யம் ரக்ஷரக்ஷகத்வாப்யாம். பாதியையும் பாதியினால காப்பாற்றப்படுகின்ற திருவடியும் சேர்த்து பேசிட்டு வரா. ஆக பாதி திரு பெருமாளுடைய திருவடியின் கீழ பாதுகை இருக்கு. இந்த பாதியினுடைய பெரிய வரிசையா பேசிட்டு பேசிட்டு வந்தார். இப்ப என்ன சாதிக்கிறார், மானே பரம் சமானே பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடி இது ரெண்டுக்கும் மானம் சமானமாக இருக்குன்னா மானம் மானம் சொன்னா அளவுன்னு அர்த்தம். அளவு பார்க்கிற காலத்துல பிரத்யக்ஷேன ஆகமானாபி பிரத்யக்ஷேனார். யுகாவதாரம் எடுத்த காலத்துல யாராவது பெருமாளை சேவிச்சாலோ அப்போ அந்த பெருமாளுடைய செருவடியும் அந்த திருவடிக்கு ஏற்றா போல பாதுகையும் எல்லாரும் சேவிச்சிருப்பான். அப்போ திருவடிக்கேற்ற அளவுடையதாக பாதுகை இருந்தது. இது பிரத்யத்தினாலும் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் தெரிஞ்சா, ராமாவதாரத்தில் ராமன் காட்டுக்கு போகிறது எல்லாரும் பார்த்தா பார்த்துச்சு எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்றதாக பாதுகா தேவி இருந்தது. அதனால அதுக்கு ஏற்ற அளவுடையதாக பாதுகா தேவி இருக்காங்கிறது பிரத்யத்தினால பல பேர் நல்லா தெரிஞ்சிருக்கான். அதே சமயத்தில் ஆகமே நாபின் வேதன் மானம்னா அறிவு, அறிவுனா பிரபாவம், அதாவது அவருடைய பெருமையை பேசுவது தெரிஞ்சுதான். ஆகம் என்ன பண்றது, வேதம் என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடியையும் புகழ்ந்து பேசுகிறது, அதே சமயத்தில் பாதுகையையும் புகழ்ந்து பேசுகிறது. அதனால ஆகமத்தினால அது ஆகம்ங்கிறது அறிவு, அறிவாவது பெருமையை பேசுகின்ற வேதம். ஆக பெருமையை பேசுகின்ற வேதத்தினால என்ன பண்றது, பெருமை பேசப்படுகிறது, ரெண்டு பேருடைய பெருமையும் பேசப்படுகிறது. ஆகினால ஆகமத்தினால என்ன தெரிஞ்சது அப்படின்னா ரெண்டு பேருடைய மானம் சமானம், மானம் பெருமையானது மதிப்பானது ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கு. ரெண்டு பேரும் വേദങ്ങളാലെ പോഷപ്പെടുന്ന ദേശപ്പെടുന്ന അതിനാലെ സമമാക്കി ഹരിചരണസ്ഥിതവാദിതു ആഹ ഹരിചരണസ്യ എമ്പരും അരങ്ങനാഥനുടിയ ചെവിടിക്കും അത് അത് അതോട് ചേർന്നിരിക്കും ഞാൻ അധികരിക്കും രണ്ടുപേർക്കും സാമ്യം ചെയ്യാഹ ഇരിക്കും ഇരുന്നാലും ഒരു ആശ്ചര്യം എന്താണ്ട് ഒരു വൈഷമ്യം എന്താ വേറുപാട് ഇരിക്കുക അപ്പടിയും കാര്യങ്ങൾ സാമ്യം എന്ന് രണ്ടുപേർക്കും വേറുപാട് എപ്പിങ്ങിട്ടൊക്കെ രക്ഷകത്വാഭ്യാഹം ഒത്തർ രക്ഷകർ ഒത്തർ രക്ഷകർന്നാർ അതാവ എന്നാ അപ്പടിയും കേട്ടവനൊക്കെ പാതുക എന്നെ കൊണ്ടത് എമ്പെരുമാനുടെ എച്ചിലൂടെയെ പാതുകാക്കരുത് തിരുവടിക്ക് എന്ത് വിമാനോ ഇതും ഇടയിലൂടെ വരാമൽ എന്നാ പാദത്തെ കാപ്പത് പാതുകാതേവി അതിനാല പാതിക്ക് പാതുകയാണോ രക്ഷയി അവളെല്ലാം കാപ്പാത്തേണ്ടവർ പാതുക തിരുവടിയാണത് കാപ്പാത്തപ്പെടുകയത് ആക കാപ്പാത്തപ്പെടും പൊരുളെ കൂടെ കാപ്പാത്തുകൊണ്ടത് ഇതുവോ അതുക്ക് ഉയർവ് ചിലപ്പോൾ ഓരോരുത്തർ അന്നാണം തിരിഞ്ഞിട്ടിരിക്കും അതിനാല വൈഷമ്യം രക്ഷാഭ്യാം ഉങ്ങൾ രണ്ടുപേരും ഒരു വേഷമേ ഇരിക്കെ എന്നു കേട്ടോ അതിനോട് എന്നെ വേഷമേ ചെറുപ്പാണ് വേഷമെന്നാൽ അതാ നീ പാതുകാക്കപ്പെടുകെമ്പുരുമാനുടെ തിരുവിഹൻ പാതുകാക്കപ്പെടുന്ന തന്നെ എമ്പുരുമാനുടെ തിരുവിടികളെ പാതുകാതെയും പാതുകാക്കാൾ ആര പാതുകാപ്പവൾ പാതുകാക്കപ്പെടും തിരുവിടി എങ്കിലെ വേഷമേ ഇരിക്കുന്നത് പറഞ്ഞാലേ പാതുകാപ്പവൾ എങ്കിലെ മുറയിലെ പാതയ്ക്ക് ചെറുപ്പ് ഉണ്ട് എങ്കിൽ സന്നിവേശപതി മുടിക്കുന്ന കാലത്തിൽ വായുവിന്റെ ചിറപ്പോടെ മുടിക്കാൻ സ്വാമി ദേവിയൻ ഉദഗ്രഹേന്ദ്രികാം വന്ദേ പാതുകാം എന്നിവേശനാത് ഉപരിയ വിപദം വിഷ്ണോഹോ പ്രത്യാദിഷ്ട പ്രസാദനം ശ്ലോകം 801 ഉദഗ്രഹേന്ദ്രികാം വന്ദേ പാതുകാം എന്നിവേശനാത് ഉപരിയ വിപദം വിഷ്ണോ പ്രത്യാദിഷ്ട പ്രസാദനം യന്ത്രികാ പദ്ധതിന്ന് പേര് അതായത് പാതിയെ ദൂരം വന്നിച്ചിരുന്ന പാതിയിൽ എടുക്ക മുടിയാങ്க കുമിழ് இருக்க அந்த குமிழை பத்தி வர்ணித்தார்கள் அந்த குமிழ் கட்ட விரலுக்கும் பக்கத்து விரலுக்கும் நடுவில் இருந்து பிடிப்பாக நடப்பதற்கு சௌகரியமாக இருக்கிறது இல்லவா அந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மேல் நோக்கி இருக்கிறது அந்த இதுக்க அப்பேற்பட்ட குமிழோட கூடிய பாதுகா இருக்காள் அந்த பாதுகா தேவியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னா அந்த பாதி எப்படி இருக்கு அப்படிங்கிட்டாக்க என்னேசநாது அந்த குமிழோட கூடின பாதியின் மீது பெருமாளத்தினுடைய திருவடியை வச்சிருந்திருக்காரு அதனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல அந்த அடித்தளத்துல பெருமாள் பாதியை தாவதியை வந்து பெருமாளுடைய உள்ளங்கால தாங்குறது இல்லையா அதில் பாது திருவடியினுடைய அடிப்பகுதிக்கு என்ன அலங்காரமாக அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் பார்ப்பதற்கு அழகாக இருக்க முடியாத அடிப்பகுதியை ஆவரணம் போல பாதுகாக்கிறது பாதுகாதியை இல்லையா இந்த குமிழ் இருப்பதுனால மேல் அது என்ன பண்றதுங்க கேட்டாக்க அந்த திருவடியினுடைய மேல் பாகத்துக்கு அழக அலங்காரம் ஒரு அணி சூட்டியிருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு அதனால அந்த திருவடியினுடைய மேல் பாகத்துக்கு இந்த குமிழ் அழகாக விரல் நடுவிலே தெரிகின்றபடினால அது வேறு இன்னொரு அலங்காரத்தை வேண்டாமல் திருவாவரணத்தை வேண்டாமல் அதுவே பாதுகளுடைய மேற்பகுதிக்கு திருவாவரணமாக விளங்குகிறது ஆக அப்பேற்பட்ட குமிழோடு கூடிய பாதுகையை காட்டிக் கொண்டு பெருமாள் எழுந்துவிடுகிறார் அப்படி உதவியாக பாதுகாதியானவர் எம்பெருமானுக்கு கைங்கரி பண்ணுகிறார் என்று பாதுகையினுடைய பெருமையை சாதித்தபடி சுவாமி தேசியம் பிரசவம் பிரதிருத்திய கண்டகாதீனு பவதி சௌரி பதாம்புதா ததஸ்தாது சரணாவ நிதாரயத்யமுஷ்மின் உச்சிதச்சாயமுபரியதி பிரதீகம் ஸ்லோகம் 802 பிரசவம் பிரதிருத்திய கண்டகாதீன் பவதி சௌரி பதாம்புஜா ததஸ்தாது சரணாவ நிதாரயத்யமுஷ்மின் உஜிதச்சாயமுபரியதி பிரதீகம் சரணாவணி எம்பெருமானுடைய திருவிடியை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே நீ என்ன காரியம் பண்ணுகிறாய் தெரியுமா சௌரிபதம்புஜாததஸ்தாது. நீ எம்பெருமானுடைய திருவிடியின் கீழே இருந்துருக்கியா. இது என்ன பண்ற, பிரசபம் பிரதிருஜ்ய கண்டகாதீனு பெருமாள் பாதிஷாத்து நடக்கிற காலத்துல வழியில கல்லு முள்ளு எல்லாம் இருந்தா அவைகளெல்லாம் தைக்காதபடி பாதுகாக்கிறார். எப்படி பிரசபம் பிரதிருத்தியங்கிறார், அந்த பாதையை வச்ச உடனே அந்த முள்ளனுடைய நுனியெல்லாம் மழிஞ்சு ஒடிஞ்சு போடும், கல்லு கீழே பூமியில அமுங்கி போடும். அதனால பலாத்காரமாக அவைகளெல்லாம் ஒதுக்கி எந்த வித முள்ளுனாலையும் கல்லுனாலையும் எந்த விதமான ஆபத்தும் வராதபடி அந்த பாதுகா தேவி நீ எம்பெருமானுடைய திருவழியை காப்பாற்றுகிறாய். திருநாவதி தாரயத்த முஷ்ணின்னு உஜிதச்சாயமுபரியதி பிரதீகம். நீ சாட்சாத் பெருமாளுக்கு திருவடியை பாதுகாக்கிறேன். அதோட உன்னுடைய கை போல இருக்க முடியான, அவயமாக இருக்க முடியான அந்த குமிழ் இருக்கேன். அந்த குமிழ் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உனக்கே உஜிதச்சாயம் உபரியது பிரதீகம். உஜிதச்சாயம் அந்த பார்த்தா குமிழ் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, கொட மாதிரி இருக்கும். உடைய இருந்தா என்ன பண்ண, நிழலை கொடுக்கும். அதனால நீ என்ன பண்ற, பெருமாளுக்கு அந்த இடத்துல நிழலை கொடுக்குற. சாயம் என்பதற்கு அழகுன்னு ஒரு பொருள் உண்டு. அதனால உஜித சாயம்னா உஜிதமான அழகை கொடுக்குற. அந்த குமிழ் இருந்துன்னா பாதையை சாத்திண்டு, குமிழோட இருக்கக்கூடிய பாதையை சாத்திண்டாக்க மேல் பகுதி பார்த்து பெருடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. அதனால அழகை கொடுக்குறாய் அப்படின்னு பொருள்களதான். அதே சமயத்தில் கொடை மாறி அது இருக்கிறதுனால நிழலை கொடுக்கிறது என்றும் பொருள்களதாம். ஆக இப்படியாக நீ உன்னுடைய குமிழ்னாலேயும் நீ ஒன்னாலேயும் எம்பெருமானுடைய பாதுகாக்கு பாதுகாப்பாக அழக அளிப்பதாக நீ இருக்கின்றாய் என்று பேசுகிறாய் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். முரகன் மணிபாதுகே துதியாம் அனகாம் மங்குழி என்றாம் அவை மே ஸ்வயமுன் நமிதாம் பிரதேகினீந்தே பரமம் தெய்வதமேகமித்ரிசந்தி. ஸ்லோகம் 803. முரவின் மணிபாதுகே துதியாம் அனகாம் மங்குழி என்றாம் அவை மே ஸ்வயமுன் நமிதாம் பிரதேகினீந்தே பரமம் தெய்வதம் ஏகம் இத்ரிஜந்தி. முரவின் மணிபாதுகே, முராசுரனை சம்மாரம் பண்ண ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, துதியாம் அனகாம் அங்குழி எந்திரிகாம் அபைமே. அங்குழி எந்திரிகா, உன்னுடைய குமிழ் இருக்க பாதுகையிலே இருந்து உயர எழுந்திருக்குமையான குமிழ் இருக்கேன், அது எப்படிப்பட்டது? அங்குழி எந்திரிகா, அது கட்ட வரலுக்கும் மற்ற வரலுக்கும் நடுவில் இடிக்கின்றாச்சான். அது என்ன பண்றது, கெட்டியா மேல பிடிச்சிருக்கு, மேல பெருசா இருக்கிறதுனால கயண்டுக்காம இருக்கு. அதனால அதை போட்டு பெருமாள் அடக்கத்துக்கு முடியாது. அதனால அப்படி ரொம்ப எந்திரிக்கா எப்படி இருக்குன்னா, பெருமாள் சாச்சிருந்தாருன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த குமிழ். அப்பேற்பட்ட குமிழை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகா தேவி உன்னுடைய ஆள்காட்டி விரலோன்னு சொல்ல முடியாத இருக்கும். ஆள்காட்டி விரல் என்ன பண்றதுன்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும். இந்த பாதுகா தேவி எதை சுட்டி காட்டுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஏன்னா பரதெய்வமான விஷயம் நாராயணன் ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய மகனோத்தானே, அவன் ஆறுனா அவன் தான் இந்த ரங்கநாதன் சுட்டி காட்டுறது. ஏன்னா குமிழ் பாதுகைக்கு மேல உசந்து இருக்கு இல்லையா, அத ரங்கநாதன் சாத்தின்னு இருக்கார். அந்த குமிழுக்கு மேல உதற்கு இருக்கிறவர் ஆறு ரங்கநாதன் மேல இருக்கார் இல்லையா, பாதுகை மேல இருக்கிறதுனால. ஆனா மேல இருக்க முடியாத ரங்கநாதனை பார்த்து இவனுடைய ஆள்காட்டி வரனால இந்த ரங்கநாதன் ஒருவனே ஜெகத்காரணமான வஸ்து, அவனே நாராயணன், அவனே உயர்ந்த வஸ்து என்று பரதெய்வமாக அவனை சுட்டி காட்டுகிறாய் என்று சாதிக்கிறார் இந்த இடத்துல. இங்க சுவாமி தேசிகம் ஸ்ரீமத் ரகசிதரை சாரத்தில் ஆறாவது அதிகாரம் பரதேவதா பாரமாத்தியாதிகாரம். பரதேவத்தை யாரு, பரமாத்மா யாரு, ஜெகத்காரணம் ஆறு அப்படிங்கறத எடுத்து காட்டுகிறார். அதுல ஆத்ம ஐக்கியம், தேவத ஐக்கியம், திரிகசமதிகதா, துல்லியதா, ஐக்கியம் திரையாணாம், அந்யத்ர ஐஸ்வர்யமித்யாதி அனிகுணபணிதீ ஆத்ரியந்தேன சந்தஹா த்ரியந்தைஹி ஏகக்கண்டைஹ சதனுகுணமனுல்லாச முக்தியுக்திபிஷ்ட ஸ்ரீமான் நாராயணோ நம பதிஹ அகிலதனுஹ முக்திதோ முக்தபோஜ்யஹ. பல பேர் பதிலா சொல்றான், அதெல்லாம் தப்புன்னு எடுத்து காட்டுறான். முதல்ல ஆத்மைக்கியம் அப்படின்னார், ஆத்மா இருக்கேன், ஆத்மா ஒன்று, ஏகமேவ ஆத்மா அப்படின்னார். தெரிஞ்சுதான் மற்றதெல்லாம் ஈஸ்வரன் இருக்காரியோ, ஈஸ்வர சுரூபம் சொல்றோமோ இல்லையோ, என்ன சித்து அஜித்து, என்ன ஈஸ்வரன் இருக்கோ இல்லையோ, சித்து அஜித்து ஈஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணு, தனித்தனியா வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இன்னும் சில பேர் என்ன சொல்றான், அது இவன் இது சங்கர மதத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹா அப்படின்னு சொல்றான். பிரம்மங்கிறது பரபிரம்மம் ஒண்ணுதான், அது சத்தியம். அது உலகங்கள்லாம் ஜெகன் நித்யா எல்லாம் பொய்யானது. ஜீவன்கிறது தனியா அவசரம் கிடையாது. ஜீவனானும் ஜீவோ பிரம்மைவனாபரஹம், அவித்யா சம்பந்தத்தினால பிரம்மமே நமக்கு நாராயணன் சொல்லக்கூடிய பிரம்மமே ஜீவனாக தோற்றம் அளிக்கிறான் அப்படின்னு அவா சொல்றான். அதனால ஆத்ம ஐக்கியம், பிரம்மம் ஒண்ணு, மற்றதெல்லாம் பொய் என்ற வாதங்கள்லாம் இருக்கு, வாதங்கள் சில பேர் பண்றான். அதே மாதிரி தேவதைக்கியம், தேவதைக்கியம் தெரிஞ்சா மூர்த்தி மூன்று மூர்த்திகள் சொல்றாங்க இல்லையோ, இந்த மூர்த்திகளுக்குள்ள எந்த விதமான வைஷமியமும் வேறுபாடும் கிடையாது. மூவரும் எப்பேற்பட்டவா அப்படின்னா மூவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சில பேர் பேசுறான். தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதா. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டவனாக்க, பிரம்மா விஷ்ணுருத்ரன் மூன்று பேர் எடுத்துலையும் கூட ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்து என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் இருக்கேன், ஆறு குணங்களும் மூணு பேர்கிட்டயும் சமமாக தான் இருக்கேன். நாம் சொல்றோம் விஷ்ணுவின் இடத்துலதான் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் இருக்குன்னு நாம் சொல்றோம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டவனாக்க, திரிக்க சமதிகதா துல்லியதா, மூன்று பேர் எடுத்து பிரம்மா விஷ்ணுருத்ரன் மூன்று பேர் எடுத்துலையும் இந்த ஞான சக்தியாதி ஆறு குணங்களும் சமமாக இருக்கு அப்படின்னு சில பேர் பேசுறார். ஐக்கியம் திரையாணாம் சில பேர் சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, மும்மூர்த்திகளுக்குள்ள ஆத்மபேதமே கிடையாது, மூன்று இடத்திலும் ஒரே ஆத்மா தான் இருக்கும். தெரிஞ்சா பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற இடத்துல மூன்று இடத்துலையும் ஒரே ஆத்மாவே பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கு அப்படின்னு சில பேர் பேசுறார். அந்நேத்திர ஐஸ்வர்யம் இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த மும்மூர்த்திகளை காட்டும் வேறுபட்டவர் தான் இன்னொருத்தர் ஜெகக்காரணமாக இருக்கார், அவர் தான் சர்வேஸ்வரன். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களை காட்டிலும் வேறுபட்ட ஒருத்தரே ஜெகக்காரணம். தெரிஞ்சா இவன் மூணு பேர்ல விஷ்ணு இருக்கிற அவர் ஜெகக்காரணம் இல்லை அப்படின்னு சில பேர் பேசுறான். அப்புறம் இருக்கு சில பேர் பரவ இவன் இருக்கான், சிவன் இருக்கானே அவன் தான் பரதேவதே, அவன் தான் அப்படின்னு ருத்ர பாரம்பரியத்தை சில பேர் பேசுறான். இப்படி எல்லாம் பேசுகிற பேச்செல்லாம் பெருமாள் சுவாமி ராமானு சித்தாந்தத்தில் பாஷிகார் சுவாமி தேசியாதி எல்லாத கண்டித்து என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்க, இத்தியாதி அனுகுணபணி இப்படி பேசுவதெல்லாம் என்ன சரியான வார்த்தைகள் அல்ல, எல்லாம் மிக தப்பு. அது எந்த ஏனசந்தா பெரியவர்களெல்லாம் இப்படி பேச வாதங்களை ஏற்க மாட்டார்கள். ஏன் சொன்னா பிரமாணத்தோடு சொல்லணும் எது சொன்னாலும். நாம் என்ன சொல்றோம், திரையந்தைஹி ஏககண்டைஹி வேதாந்தங்கள் எல்லாமே ஒரே மூச்சில ஒரே வழியா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்க, சாட்சால் பரம்பிரம்ம ஏகோகவை நாராயணம் ஆகீர் என்று நாராயணனையே முக்கியமாக அது பேசுறது. அதே மாதிரி சர்வே தேவாக வாசுதேவன் நிகழ்ந்து சர்வே தேவாக வாசுதேவன் நமந்து என்று சொல்லி எல்லாரும் வாசுதேவனாகிய ஜெகக்காரணமாகிய எம்பெருமானத்தான் எல்லா தேவர்களும் வந்து வணங்குகிறார்கள், அவனையே கொண்டாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், யாகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரம் என்ன சொல்றது, எனக்கோகவே நாராயணாசியத்து நப்ரம்மா நேசானகம், அந்த ஆரம்ப காலத்துல ஜெகக்காரணமான வஸ்து நாராயணன் இருந்தானே அப்பேற்பவன், அவன் இருக்கிற காலத்துல பிரம்மாவோ ஈசனோ ஒத்து யாரும் இல்லை, அவர்களெல்லாம் பின்னாடி படைக்கப்பட்டவர்கள். அதனால காரணம் ஜெகக்காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவனையே நாம் தியானம் பண்ணி உபாசனம் பண்ணணும். அவன் எப்பேற்பட்டவன் ஸ்ரீஷ்டத்தை என்று சொல்லுவேன். பத்திரிமார்களோடு அவன் கூடினவன், அப்பேற்பட்டவன் அவன். அதனாலதான் ருத்ரனே கூட கேசவங்கிற பெயர் எப்படி வந்தது எப்படின்னு கேட்டவனாக்கேன். கைதி பிரம்மணோ ரூபம் ஈசோகம் சர்வதேசினாம் அவந்தவான் கேசம்பூது தஸ்மாத் கேசவ ராமவான் என்று ருத்ரன் சொல்றான். என்ன சொல்றான்? கைதி பிரம்மணோ ரூபம் கேசவங்கிற சப்தத்துல கான் சொன்னா பிரம்மாவுக்கு பேரு, அப்படி ஈசன் சொல்லுங்க எல்லாம் ஈசோகம் சர்வதேசினாம் நான் வந்து ஈசன், நான் தான் ஈசன், ருத்ரன் சொல்லப்படக்கூடியவன் நான். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இருக்கல, ஈசனும் பிரம்மாவுமாயும் நாங்க ரெண்டு பேரும் அவன் தவான் கேசம் பூது உன்னிடத்திலிருந்தவனுடைய திருமேலிருந்து நாங்க ரெண்டு பேரும் உண்டானவர்கள், அதனால எல்லாரும் ஒன்ன கேசவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்று பேசுகிறான். அதனால தெய்வம் கேசவாத்மரம் இப்படி எல்லாம் பேசுறபடினால அவர் வந்து மோட்சமிச்சு ஜனார்த்தநாதன் என்று சொல்லி மோட்சத்தை எம்பெருமான் தான் கொடுப்பாங்க. அப்படினால ஜெகத்காரணமான வஸ்து யாரு அப்படின்னு கேட்டா சதாசிவன் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாதுகாதேவி என்ன பண்றான், தன்னுடைய குமுள் என்கிற ஆள்காட்டி வரலாற அதை சுட்டி காட்டி வேறொத்தரும் ஜெகத்காரணமான வஸ்து இல்லை, அதன் மேலே இருக்க முடியான இந்த சதாசிவன் ரங்கநாதன் இருக்கானே இவன் தான் ஜெகத்காரணமான வஸ்து என்று தன்னுடைய ஆள்காட்டி வரலாற குமிழ்நாளை சுட்டி காட்டுகிறாரோ என்று சொல்வது போல இருக்கிறது என்று சாமதியின் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறபடி. மணிபாலுகேத்துஜியா பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா பரமம் புருஷம் பராஜயந்தி பிரணவஸ்யேவ பரேயமர்த்தமாத்ரா. ஸ்லோகம் 806. சொதசே மணிபாதுகேத்துஜிய பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா பரமம் புருஷம் பிரகாசயந்தி பிரணவஸ்யேவ பரேயமர்த்தமாத்ரா. மணிபாதுகே மணியமான ரத்னங்கள் ஆயிடுச்சா ரங்கநாதனுடைய பாதுகையே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா உன்னிடத்துல குமுள் இருக்கு. சொல்லியா பதசாகாயுக எந்திரியா விஜித்ரா, பதம்னா திருவடி, பதத்தினுடைய சாகனா கிளை, திருவடியில கிளை மாதிரி இருக்கு, விரல்கள் இருக்கு கிளை மாதிரி இருக்கு, அதுல சாகாயுகன்னா ரெண்டு கிளைனா ரெண்டு விரல், அந்த ரெந்து விரலுக்கு நடுவுல இந்த எந்திரி குமுள் இருக்கு. ஆக குமுள்ள திருவடிய ரெண்டு வரல்களுக்கு நடுவில் கோத்துக்கிட்டு பெருமாள் நடக்கிறார் இல்லையா, அதனால அது பிடிப்பாக இருந்துருக்கு. அந்த எந்திரிக்காரிக அந்த குமிழ் எப்பேற்பட்டதுன்னா விசித்திரான்னார். என்ன விசித்திரம் அப்படின்னா இது பல பொருள்களை நமக்கு எடுத்து காட்டுறது, அதனால ரொம்ப விசித்திரமானதுன்னா என்ன காட்டுறது அப்படின்னா பரமம் புருஷம் பிரகாசயந்தி, பரமபுருஷன் எம்பருமான காட்டுறது இந்த எந்திரிக்கா அதாவது குமிழ், அதாவது குமிழ் மேல் நோக்கி இருக்கு, தன் மேல மேல் நோக்கி இருக்க முடியாத ரங்கநாதனை இது காட்டுகின்றபடி சுட்டி காட்டுகின்றபடினால ரங்கநாதன்கிற பரமுருகனையும் காட்டுகிறது. அதே சமயத்துல பிரணவசே மத்மமாத்திரான் அந்த குமிழ் நுனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க மூ மாதிரி இருக்கு சரிங்களா, மூங்கிறதுக்கு அதாவது அரை மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அதாவது எழுத்துக்களுக்கு குரில் நெடில் அப்படின்னு சொல்றோம், பெய் எழுத்துன்னு குடியெல்லாம் ஆங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் அந்த மாதிரி ஊங்கிறதுக்கும் ஒரு மாத்திரை, மூ இருக்கு பத்தியா அந்த மூக்கு வந்து அரை மாத்திரை, ஆனா ஆ ஊங்கிறது ரெண்டரை மாத்திரையில இருக்கு புரிஞ்சுதா, ஆனா ஆ ஊ ரெண்டு சேர்ந்தா என்ன ஆகுது ஓன்னு ஆகுது, ஓங்கிறது தீர்க்கம், தீர்க்கத்துக்கு ரெண்டு மாத்திரை, ஆக ஓங்கிறது ரெண்டு மாத்திரை, மேல மூங்கிறது அரை மாத்திரை, ஆக ரெண்டரை மாத்திரையுடையதான இது இருக்கேன் பிரணவம் இருக்கேன், அந்த பிரணவத்தை காட்டுகிற பிரணவம் மாதிரி இருக்கு இந்த பாதுகா தேவி அப்படின்னு சொல்றார். அந்த பிரணவத்துல அந்த மூங்கிறது எதை சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா மூவானது புருஷன் சொல்றது, புருஷன் எந்த புருஷன் ஜீவனை சொல்லுகிறது, ஆக உயர்ந்த புருஷனாகிய பரமபுருஷனை பின்னாடி சொல்லியிருக்கு இப்படி ஊங்கிச்சு ஆயோ மூன்னு சொல்றோம், அகார வாசினான எம்பெருமானுக்கு மகார வாசினான ஜீவன் என்று அர்த்தம் சொல்லுகிறோம் இருக்கு. அப்போ அகாரத்தின் அகார வாசியமான பரமபுருஷனை பிரணவம் காட்டுகிறது, அப்புறம் மூங்கிறதுனால ஜீவனை காட்டுகிறது அல்லவா, அதுபோல இந்த குமிழ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக மேல் நோக்கி நின்று கொண்டு வயலே இருக்க முடியாத பிரணவ அகால வாசியனான எம்பெருமானையும் ரங்கநாதனையும் காட்டுகிறது. அதே சமயத்தில் குமிழ்ல முழு அர்த்த மாத்திரையாக இருக்க முடியாத முழு மாதிரி இருக்கிறதுனால அந்த மேல இருக்க முடியாத குமிழ் அது வந்து அரை மாத்திரையுடைய முழு கஷ்டத்தினாலே சொல்லக்கூடிய சொல்லாது சொல்லக்கூடிய ஜீவனை காட்டுகிறது. அதனால ஜீவன் பெருமாளை சேர்ந்தவன் என்று காட்டுவதனால இந்த அர்த்தத்தை காட்டுகிறது எது பிரணவம். ஆனா அந்த பிரணவம் மாதிரி இருக்கிறது இந்த பாதுகா தேவி என்று அந்த குமிழ்னால இருக்கு பாதுகா தேவிய அது பிரணவாகாரமாக இருக்கிறதாக சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமான் பிரணவாகார விவகாரத்தில் ரங்கநாதன் இருக்கு அப்படின்னால அதை மனதில் கொண்டு சுவாமி இம்மாதிரியாக வர்ணிக்கிறார். அனுயாத மனோரத முராரே பவதி கேளி ரசஸ்ரியம் ததாதி சரணாவனி யந்திரிகா தவைதா தனுதே கூபர சம்பதம் முராரே. அனுயாத மனோரத முராரே பவதி கேளி ரசஸ்ரியம் ததாதி சரணாவனி யந்திரிகா தவைதா தனுதே கூபர சம்பதம் புரஸ்தாது. ஸ்லோகம் 805. இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகாக வர்ணிக்கிறார். எப்படின்னா முன்னாடி பெரிய வண்டி போறது, பெரிய வண்டிக்கு பின்னாடி சின்ன வண்டி போறது, தெரிஞ்சுதா? அந்த காலத்துல பெரியவா வண்டி ஓட்டுனு போவா, பின்னாடி சிறு பசங்களை என்ன பண்ணுவாங்க கேட்டான், சேக்கலா வண்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வண்டியை கட்டிட்டு பின்னாடி ஓட்டிட்டு போவா. அது மாதிரி பெரிய வண்டியும் சின்ன வண்டியும் சேர்ந்தா போல இருக்கு. இங்க பார்த்தாக்க பாதுவாதியோட பெருமாள் இருக்கிறத பார்த்தா அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டவனாக்க பெருமாளாகிறது பெரிய வண்டி. அனுயாத மனோரதா முராரே பவதி. பாட்டி பாதுகா தேவியே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய மனோரசம் இருக்க எண்ணம் அது அன்னை அந்த எண்ணத்தை அது செலுத்தி போகிற அப்படின்னு அர்த்தம். பெருமாள் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க பெருமாளை நீ அழைச்சின்னு போறேன். ஆக பெருமாளை சொல்லிச்சு என்ன பெருமாளுடைய எண்ணம் ஒரு அர்த்தம் மனோரதம்னாக்க மனோரதம்னா ஒரு பெரிய தேவருன்னு வச்சுக்கிட்டார். ஆனா அணியாத மனோரதா முராரே எம்பெருமான் பெருமாளுடைய பெரிய தேரு பின்னாடி போறது. அப்படி போன்றிருக்க காலத்துல நீ எப்படி இருக்க பின்னாடி அப்படின்னு கேட்டவனா பவதி கேளி ரசஸ்ரீயம் ததாதி. நீ கேளி ரசம் மாதிரி இருக்க, கேளிதான் விளையாட்டு வண்டி, தெரிஞ்சா பின்னாடி ரேக்கலா வண்டின்னு சின்ன வண்டி ஓட்டின்னு போவா, அந்த சின்ன வண்டி மாதிரி நீ இருக்க. ஆக பெருமாளுடைய மனோரசமான பெரிய வண்டி பின்னாடி போறது, அதுக்கு பின்னாடி நீ பெருமாள் அனுசரிச்சு பெருமாள் திருவடியோட போறதுனால நீ ஒரு விளையாட்டு வண்டி மாதிரி நீ இருக்க. இந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க சரணாவனு எந்திரிகா தவசா உன் திருவிழில பாதுகையில ஒன்றுட்டே இருக்க முடியாது அந்த குமிழ் இருக்கேன். அந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். தனுதே கூபர சம்பதம் புரஸ்தாது. வண்டினாக்க வண்டியினுடைய பகுதி சக்கரத்தோட வண்டி இருக்கும், வண்டிக்கு முன்னாடி நீண்டு ஏற்காடு இருக்கும், அந்த ஏற்காடுல நுகத்தடி வைப்பா, நுகத்தடியே ரெண்டு மாட்டை பூட்டுவா, அந்த மாட்டினுடைய கழுத்து அரண்ட போகாம இருக்கிறதுக்காக அதுல ஒரு முளை குச்சியை செருகுவா, செருகி கயத்தை போட்டு அதை மாட்டிடுவா. அப்போ வண்டி ஓட்டினா மாடு அரண்ட போகாது, வேகமா ஓடும், வண்டி போகும் இல்லையா. அத மாதிரி இந்த சின்ன வண்டி பின் சின்ன வண்டி மாதிரி நீ இருக்கே இல்லையோ, அந்த சின்ன வண்டி மாதிரி இருக்கிற பாதுகாக்கு இந்த கோப இது இருக்க மழை, அதாவது இந்த எந்திரிகா பெருமாள் குமிழ் இருக்கு பாதுகையுடைய குமிழ், அந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவானாக்க நகத்தடியில சொருகிற முளை மாதிரி இருக்கு என்று பேசுகிறார். ஆக பெருமாளாகிற மனோரசமாகிற ஒரு பெரிய வண்டி, அந்த பெரிய வண்டியை பின்பற்றி போகிற பாதுகையாகிற சின்ன வண்டி, அந்த சின்ன வண்டிக்கு நகத்தடியில சொருகிற முறை மாதிரி இந்த உன்னுடைய குமிழானது இருக்கு என்று வர்ணிக்கிறார் சுவாமி. அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் என்ன எண்ணம் எண்ணுகிறாரோ அதை அனுசரிச்சு பின்னாடியே பாதுகா தேவியும் பெருமாளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காள் என்கிற அர்த்தத்தை சமக்காரமாக இங்கு பேசியாகிறது சுவாமி தேசியம். சுபகம் பிரதீகம் ரங்கேஷ பாதாங்குழி சங்கிரஹார்த்தம் திராணாய பாதாவனி விஷ்டபானாம் அஜ்ஞாகரின் அங்குலி முத்ரிகாந்தே சங்கே பவத்யாஹ சுபகம் பிரதீகம் ரங்கேஷ பாதாங்குலி சங்கரார்த்தம் பிராணாய பாதாவனி விஷ்டபாணாம் ஆஜ்ஞாகரியம் அங்குலி முத்ரிகாந்தே. ஸ்லோகம் 806. பாதாவினி பாதுகா தேவியே உன்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமாக சங்கே பவத்யாஹ சுபகம் பிரதீகம் சங்கே சபாத அங்குலி சங்கரஹார்த்தம் நீ அழகா பாதுகா ரங்கனா ரங்கனா அழைச்சு கொண்டு போய் லோகத்தையெல்லாம் காப்பாத்துறதுக்கா எல்லா ஏற்பாடுகளும் பண்ற. அப்படி பண்ணச்ச அங்கங்க தீயவர்கள் இருப்பார்கள். அப்ப தீயவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டமானாக்க அதானோ நாம் உலகத்திலேயே ஒருத்தர் அதட்டுறதா இருந்தா என்ன பண்றோம் எல்லாவரையும் முடிக்கொண்டு ஆளுக்காட்சியவர்களை மாத்தி நிறுத்திக்கொண்டு டாய் ஜாகிரத இம்மா இப்படி பண்ணியானா உன்னை தண்டிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம வரட்டுகிற வழக்கம். அதுபோல இந்த உன்னுடைய குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரங்கேஷ பாதாங்குழி சங்கரஹார்த்தம் ரங்கேஷன்னா எம்புரமான் அவனுடைய பாதம் செருவடி அவர் இருக்கும்போது அங்குழினா விரல்கள் அந்த விரல்களுடைய பிடிப்புக்காக இருக்கிறவர்களே பிடிப்பாக இருக்கிறது இந்த குமிழ் அந்தந்த அதனுடைய பிரதீகம்னா அதனுடைய அவயமும் குமிழ். அந்த குமிழ் எப்படி இருக்கு ரொம்ப அழகாக இருந்துட்டு என்ன பண்றது தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா சிராணாய விஷ்டபானாம் ஆஜ்யாக்காரியும் அங்குலி முத்திரிகாந்தே விஷ்டபானா உலகங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து அங்குலி முத்திரிகாம் விரலாலே ஆள்காட்டி விரலாலே அதட்டி அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு பெருமாள் தண்டி பெறவில்லையோ அது மாதிரி பெருமாள் விரட்டி உலகத்தை காப்பாற்றுவதற்காக பண்ற ஆள்காட்சி விரல் மாறி இருக்கு உன்னை பார்த்தாக்க அங்கிலி அந்த அங்கிலி முத்திரிக்காக சொல்றமே அது குமிழ் அந்த குமிழானது ஆள்காட்சி விரலால் மிரட்டுவது போல உலகத்தில் இருக்கிற தீவிரங்கள் எல்லாம் மிரட்டுகிறதோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு உன்னுடைய குமிழானது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல.